நிவாவா கை கூட இரு விழிகள் ஆடும் வேட்டையா நிவாவாமை சேர கண்ணோட உதடும் பேசுமா கையோட இளமை சேருமா கஜலாடும் நெஞ்சம் மேங்குமா கன நேரம் உள்ளம் தூங்குமா செம்பாங்கனி மாங்கனி மாங்கனி இரு கண்ணு தந்த சூடு உயிர் வாங்கினி வாங்கினி வாங்கினி இது இரவு காடு இலையை தேடு தீய தீயரா தீயே இனி தீயே தீண்ட